அத்தியாயம் 21. பேரின்பபுரத்தில் பயணிகள். இருவரும் பேரின்பபுரத்தை அடைந்தார்கள். இங்கே அருமையான வாசனை கொண்ட காற்று வீசியது. தரையெங்கும் வண்ண வண்ண மலர்கள், எங்கும் பறவைகளின் இல்லிசை கீதங்கள். இங்கு சூரியன் இரவு பகலாக பிரகாசித்தது. அங்கிருந்தபடியே மோட்சத்தை கண்டு மெய் மறந்து நின்று விட்டார்கள். முத்துக்களாலும் நவரத்னங்களாலும் கட்டப்பட்டிருந்த அந்த பட்டணம் பிரகாசமாக ஒளி வீசியது. தரையெங்கும் தங்க தகடுகள் பதிக்கப்பட்டு தகதகவென்று மின்னியது. சூரிய ஒளி அதன் மீது பட்டு பிரதிபலிப்பதை காண முடியாமல் இருவரும் கண்ணை பொத்தி கொண்டார்கள். மோட்ச பட்டணம் எவ்வளவு பிரகாசமாக இருந்தது! பயணிகள் இருவரும் பேரின்பபுரத்தில் தோட்டத்தின் கனிகளை பறித்து உண்டார்கள். மர நிழலில் படுத்து ஓய்வெடுத்தார்கள். அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்த போது தங்கம் போல ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவரை சந்தித்தார்கள். அவர்களின் முகம் பிரகாசமாக இருந்தது. பயணிகளை கண்டு நலம் விசாரித்தார்கள் அவர்கள். இன்னும் 2 சோதனைகளை தான் நீங்கள் கடக்க வேண்டியிருக்கிறது, அதன் பிறகு மோட்சத்தை அடையலாம் என்று அவர் கூறியவுடன் பயணிகள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மேலும் சிறிது தூரம் சென்றவுடன் மோட்சத்தின் வாசலை கண்டார்கள். ஆனால் அவர்கள் நின்ற இடத்துக்கும் மோட்சத்துக்கும் இடையில் ஒரு பெரிய ஆறு ஓடியது. அதன் ஆழமோ அதிகம். அதை கடக்க பாலமும் இல்லை. பயணிகள் இருவரும் தயங்கி நின்றார்கள். அதுவரை அவர்களுடன் வந்த ஒளி வீசும் ஆடை அணிந்தவர்கள், நீங்கள் அந்த வாசலை அடைய வேண்டுமானால் இந்த ஆற்றை கடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பயந்து நடுங்கியபடியே ஆற்றினுள் இறங்கினார்கள் இருவரும். சிறிது தூரம் போவதற்குள்ளாக நீர்மட்டம் அவர்கள் தலைக்கு மேலாக வந்துவிட்டது. கிறிஸ்தியான் மூழ்க துவங்கினான். ஐயோ, அமிழ்ந்து போகிறேனே என்று அவன் புலம்பினான். கவலைப்படாதே கிறிஸ்தியான், ஆழம் அதிகமில்லை. எனது கால்களுக்கு கீழாக கடினமான தரை தட்டுப்படுகிறது என்று அவனை தேற்றினான் நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தியானோ, நான் சாகும் வேளை வந்துவிட்டது. என்னால் பாலும் தேன் ஓடும் மோட்சத்தை பார்க்க முடியாது என்று அங்கலாய்ப்போடு நம்பிக்கையின் மீது சாய்ந்து விட்டான். கிறிஸ்தியான் மூழ்கி விடாதே என்று மிகவும் கவனத்துடன் அவனை தாங்கி பிடித்தபடி நீந்தினான் நம்பிக்கை. அப்போது இயேசுவானவரே எங்களை காப்பாற்றும் என்று அவன் நம்பிக்கையோடு ஜெபித்தான். இந்த வார்த்தைகள் கிறிஸ்தியானுக்கு உற்சாகத்தை கொடுத்தன. அவனும் புத்துணர்வோடு நீந்த துவங்கினான். இவ்வாறு முதல் சோதனையில் வெற்றி பெற்றார்கள்.